சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. கூ கூ என கூவும் குயில் சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும். சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. போர் நடத்தும் செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.